శివ సరంగ పరకాల మునిశ్రయాప్త లక్షణాప్త రక్షణ యదిద్ద ఏకాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూత మనర్గశీలం గోపాల దేశిక ముని గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంద్రోత్తమ గురు కరుణావర్త సక్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధో వరద పదముకే లక్ష్మణేన సభారం శ్రీవాగీశాస్తుర్గం షడర్పి గజరాద్వేత చౌడార్ఘ్యమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం సయామహానవ్య శ్రీరంగనాథాద్యానద్యాత్మగ్రంథభూతకాన్ పూర్వాచార్యానహం వందే సన్నిధత్వాం సదాహృది ప్రాయ ప్రపతనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాత్ అభయముద్రితః ఉల్లాస పల్లవిత పాదిత సప్తలోకీ నిర్వాహపోరకితనేమ కటాక్ష లీలా శ్రీరంగ హర్మ్యదళ మంగళ దీపరేఖా శ్రీరంగరాజమహిషీం శ్రీయమశ్రయామః గురుభ్యస్తద్గురుభ్యస్త నమో వాకమదీమహే వృణీమహే చద్రాద్యౌ దంపతీ జగదాంబతీ ప్రాయ ప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్త శ్రీరంగభర్తుర్మాభ్యాదభయముద్రితః అనాదే నిసీంనో దురిత జలదే ఎన్న రూపణం విదు ప్రాయశ్చిత్తం ఎదురగు దురీనాశయ విదః ఇదారంభే సస్యాగిరమవధానేన మనసా ప్రపద్యేతామేకాం శ్రీయర్మకిరనాథస్య మహిషీం మహేంద్రాజ్ఞా విష్ణు ప్రభుద్షు మహత్త ప్రభుజవత్ ప్రపత్తవ్యే తప్తే తప్తే పరిణమితి పరిణమిత వైశిష్ట్య విభవాం అదృశ్యత్వం దూత్వా తమితుకు అభిగమ్యత్వ సంజననీం శ్రియం సీతాపాంగాం అహమశరణ శ్యామి శరణం సుదసిద్ధ శ్రీమాన్ అమితగుణ భూమా కరుణయా విదాయ బ్రహ్మాదీన్ విదరతి నిజాదేశమభ్యః ప్రపత్యా సాక్షాద్వా భజన సరసా వాపి సులభం ముముక్షుదేవేహం తుమహమతి గచ్ఛామి శరణం వృందాని యః సవశయన్ మృగసుందరీనాం వృందావనాందర భువాం సులభో బభువ శ్రీమానశేష జనసంగ్రహణాయ శేతే రంగే భుజంగ శయనే సమహాభుజంగః రంగాస్తీర్ణ భుజంగ పుంగవపు పర్యంగ పర్యంగతౌ సర్గస్థిత్యవసానకేళు రసికౌ తౌ దంపతీనఃపతి నాదీపంగజాయిన శ్రుతిశుకైః అన్యోన్యబద్ధస్మితౌ డింబస్యాంబుజ సంభవస్య పచనైః ఓం తత్సదిత్యాదిభిః గణగరుణారసౌకభరితాం పరితాపహరాం నయన మహచ్చటాం మయితరంగయరంగపతే దురిత హృదాశన స్ఫురిత దుర్దమ దుఃఖమశీ మరిడత విశ్వసౌధ దురపహ్మవ వర్ణసుదాం దుర్మోచోద్భట కర్మకోడి నిపిటోప్యాదేశ పశ్యకృత బాహ్యైనైవ విమోహితోస్మి కుదృశాం పక్షైన విక్షోపితః యో మాహానసికో మహానధిపతే నిదత్సుతత్పౌత్రజాన్ ఆచార్యా నిజరంగదుర్గమగితే స్వల్పాపశిష్టంబరః ఆర్తే శ్వాసఫలా తదన్య విషయేప్యుచ్ఛిన్న దేహాంధర వన్యాదేరణపేక్షనాదనృతాం సత్యాధిపద్వ్యాపిని శ్రీరంగేశ్వర యావదాత్మనియతత్వారతంత్రోచిత త్వయ్యేవ తదుపాయధీరపిహిత స్వభావ స్వాపాయ భావస్తు మే త్వయ్యాచార్యై వినిహిత పరస్తావకా రంగనాథత్వైంగవిక ప్రవణ మనసా తద్గుణా స్వాతమత్తాః త్వయ్యేకస్మిన్నపి నిజహతో ముక్తవ సాధనత్వం తచ్చేహత్త స్వరసరసికా సూరయో మే సుతందాం కల్పస్థోమేప్యపాస్తద్రతగదయో శక్తిది భక్తిభూమ్నా రంగేశ ప్రాతికూల్యక్షరణ పరిణమన్ నిర్విఘాతానుకూలః తాతారం త్వాం అభేదక్షరణవర్ణతో నాది నిర్విఘ్నయంతః త్వన్నిక్షిప్యాత్మరక్షాం ప్రతిరమజసిసః సుప్రవృత్తిం త్యజంతి త్యక్తోపాయ విపాయాన్ తదుపేకరణే శత్రపాన్ సానుతాపాన్ భూయోపి తత్ప్రపత్యా ప్రశమిత కలుషాన్ హంత సర్వం సహస్వం సంగిన్యాసాందరాంగకిల జనహితాగోచరా సన్నిషేధిశేష ప్రీతి ప్రాప్త సువర్ణాశ్రమ శుభచరితాన్ పాద్యాన్యాన్ శోకాస్పదాంశ మదన శ్రయతాం భవాతౌ రాగాస్పదాంశ సహజం నరుణస్సు దుఃఖం నోచే రమీ జగతి రంగదురీన పరభూయ క్షోభిష్టభోగ అరసికా తవ నస్మరేయు హేదుర్విదే విమర్శే భజనవత్ ఇదరత్యం తదనుష్ఠాన కాలే వేద్యద్రూపభేదో వివిధశరూ ఉపాయతాం జ్ఞానపేక్ష రంగిన్ ప్రారబ్ధభంగాత్ ఫలమధిగ మననావృత్తి ఇష్టివత్పుషాత్ నానా శబ్దాది భేదాత్ ప్రబదన భజనే సూచితే సూత్రకారై భక్తౌ రంగపతే యథా ఖలు పశుశ్చాగాదివత్వేదనం ధ్యానోపాసనాద్ దర్శనాదివత వచసా ఇచ్ఛంతి భిన్నార్థతాం ശരണഗത ശരണാഗതി പ്രബദനച്ചാകമാത്മ നിക്ഷേപണം വ്യാസാദ്യേഷ ദൈവതന്ത്ര നിപുണൈഃ പര്യായത സ്മര്യതേ. 16th ஸ்லோகம் வியாச திலகத்துல 16th ஸ்லோகத்துல பார்க்கிறோம். 15th ஸ்லோகத்துல ஹேதுர்விதே வைதேஹ விமர்ஷே பஜன பத்திதர தத்கிந்தனுஷ்டான காலே வேத்யத்த ரூப பேதோ விவித இஹ சது உபாயான அபேக்ஷா ரங்கின் பிராரப்தபங்கா பலமதிகமனாவிருத்தி ருக்தே ரிஷ்டிபத் ஸ்யாத் நானா சப்தாதி பேதாத் பிரபதன பஜனே சூசிதே சூத்திரகாரீஹி. சூத்திரக்காரரான வியாசாச்சாரியர் இந்த பிரபத்தியை எங்க சொன்னார், இந்த பிரபத்தியினுடைய வேத்யாக்காரம் என்ன, பிரபத்தியினுடைய பலம் என்ன, இந்த பிரபத்திக்கு இது கர்த்தவியதா என்ன, இந்த பிரபத்தி மாத்திரமில்ல பகவத் பிராப்தி உபாயங்களாக பக்தி பிரபத்திகள் ரெண்டும் சாத்தியோபாயமாக சொல்லியிருக்க, அந்த சாத்தியோபாயங்களுடையதான வேத்யாகாரம் என்ன, அதனுடைய இது கர்த்தவியதா என்ன, இதெல்லாம் விசாரம் பண்ணி பார்ப்போமாகில். எப்படின்னா கேது வைத்தியே விமர்சே இதனுடையதான இதனுடையதான விதிகளை விமர்சனம் பண்ணி பார்க்கிறாச்சு. பக்தி யோகத்தினுடையதான விதிகள் என்ன, பிரபத்தியினுடையதான விதி என்ன, இதுக்கு என்னென்ன அங்கங்கள், இதெல்லாம் விமர்சிச்சா பஜனபதி இதர தத் அனுஷ்டான காலே பஜனபது பக்தி யோகத்தை போல இதரத்து பக்தியை காட்டிலும் வேறானதா இருக்கக்கூடியதான சிரேஷ்டமான உபாயமான பிரபத்தியும் அனுஷ்டான காலே. அனுஷ்டான காலம் எத்தனை, பக்தி யோகத்துக்கு ஆவர்த்தி அசகிருத் உபதேசாத்துங்கிறது சூத்திரம். யாவத் பிரம்ம பிராப்தி தாவத் பர்யந்தம் இந்த பக்தி யோகத்தை பண்ணியே ஆகணும், எத்தனை ஜென்ம ஜென்மாந்திரங்களா இருந்தாலும் பண்ணணும். ஆனா பிரபத்தியோ ஒரு க்ஷணகால கர்த்தவியமா ஆசுகாரியா ஒரு க்ஷணம் மாத்திரம் அண்ணா போறோம். முருகாடன்னி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலேன்னு ஆழ்வார். அது மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு சிறுகாலம் அந்த பிரபத்தி. வேத்யத்த ரூப பேதோ விவித இகசத்து உபாயான் அனபேக்ஷாத் உபாயதானபேக்ஷா. இதுக்கு இந்த மிச்ச உபாயங்கள் அந்த பக்தி யோகத்துக்கு எப்படி இருக்கு, வேத்யத்த ரூப பேதா பக்தியில வேத்யாகாரம்னு ஒன்னு உண்டு. ஒரு ஒரு பக்திக்கும் பிரம்ம வித்திக்கும் ஒரு ஒரு விசேஷமான ஆகாரம் உண்டு. அது மாதிரி விவித இக சத்து இங்க கூட என்ன, இக சத்து இகனா பக்தி யோக பிரபத்தி விஷயத்துல இருக்கும் உபாய. இதுக்கு வேத்யாக்காரம் என்ன, உபாயதா அனபேட்சா. உபாயதா அனபேட்சா அப்படின்னா இப்ப பக்தி யோகம் இருக்கு, அந்த பக்தி யோகமானது உபாயத்தை அபேட்சிச்சிருக்கு. உபாயம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சித்தாந்தத்துல உபாயம்னா பிரபத்திக்கு உபாயம்னு பேர், பக்தி யோகத்துக்கு உபாயாந்தரம்னு பேர். இந்த உபாயாந்தரமான பக்தியானது உபாயமான பக்தி பிரபத்தியை அபேட்சிச்சிருக்கு. அதனால பக்தி யோகம் பண்றவன் கூட பிரபத்தி அவசியம் பண்ணி ஆகும். ஆனா இந்த பிரபத்தியினுடைய விசேஷ ஆகார பேதம் என்ன அப்படின்னா, இது பக்தியை ஆசிரியிக்காம இருக்கு. இதுக்கு பக்தி ஆசிரியிச்சிருக்கு. எப்படி பிரபத்திய பக்தி யோகம் ஆசிரியிச்சிருக்கோ அது மாதிரி பிரபத்தியானது பக்தி யோகத்தை ஆசிரியிச்சிருக்குன்னு சொல்லிட்டா இந்த பிரபத்திங்கிற சாஸ்திரமே நிஷ்பிரயோஜனமாயிடும். சாஸ்திரம் அர்த்தவர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த பிரபத்தி சாஸ்திரம் வந்ததே அகிஞ்சனன் அனன்யகதிகர்களுக்கும் சர்வ வர்ணத்தர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கணும், பகவத் பிராப்தியில் அதிகாரம் உண்டுன்னு காமிக்கிறதுக்காக தான் வந்தது. அதெல்லாம் போயிடும். அதனாலதான் இப்ப பக்தி யோகமானது பிரபத்தி அங்கமாக உடையதுன்னு எப்படி சொல்லணுமோ அதே மாதிரி இந்த பிரபத்தியானது பக்தி அங்கமா உடையதுன்னு சொல்றது இல்லை. ஏன்னா இந்த பிரபத்தியானது பிரபத்திக்கு மாத்திரம் சுதந்திர வேஷமும் உண்டு. சுதந்திரத்துவேன சுதந்திர வேஷம் உண்டு, அங்கத்துவேன வேஷம் உண்டு. பாஷ்யக்காரர் ரெண்டையும் காமிச்சார். இதனுடைய அங்கத்துவமான வேஷத்தை தான் கீதா பாஷ்யத்துல காமிச்சார், சுதந்திரத்துவமான வேஷத்தை தான் அந்த சரணாகதி கத்தியத்துல காமிச்சார். சிந்து உபாய அனபேக்ஷா. அப்ப இதுக்கு வேத்யாகாரம் என்னன்னா, இது பக்தி யோகம் போல இது இன்னொரு உபாயத்தை அபேட்சிச்சிருக்காரு. இது எந்த ஒரு உபாயத்தையும் அபேட்சிச்சு இருக்காம இருக்கிறது தான் இதோடைய ஆகாரம். ரங்கின் பிராரப்த பங்காது, ஹே ரங்கா ரங்கநாதா, இதுக்கு இன்னொரு வைசிஷ்டம் சொல்றேன். பிராரப்த பங்காது, இது இது பக்தி யோகமானது பிராரப்தத்தை போக்கும். பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகம் சோத்தரம் அப்படின்னு இந்த பக்தி யோகத்துக்கும் இந்த பிரபத்திக்கும் என்ன வித்தியாசம்னா, பக்தி யோகமானது பிராரப்த கண்டங்களை போக்குறதுக்கு சக்தி இல்லை. அப்ப எல்லா பாபங்களை போக்கும், பிராரப்த கண்டங்கள் இருந்துதான் இருக்கும். சஞ்சிதமான பாபங்களை போக்குமே தவிர பிராரப்த கண்டங்களை போக்குறதுக்கு சக்தி இல்லை பக்திக்கு. ஆனா பிரபத்தி பிராரப்தி பூயசி அப்படின்னு அத சாத்திய பக்தித்துவாகன்றி பிராரப்தியாபி பூயசிங்கிறதுனால இது இந்த பிரபத்தியானது அதையும் போக்கும். அதுதான் இதனுடைய விசேஷ ஆகாரம். பிராரப்த பங்காது பலம் அதிகம் அனாவிருத்தி ருக்தே திருஷ்டிபத்யாது. பலம், இதுக்கு பலம் என்னன்னா ரெண்டுமே அர்ச்சராதி மார்க்கம்ங்கிறதான சமான பலம், அவிசிஷ்ட பலமா இருக்கு. விகல்போ அவிசிஷ்ட பலத்வாத் அப்படிங்கிற அதிகரண விஷயம் இது. நானா சப்தாதி பேதாத் விகல்போ அவிசிஷ்ட பலத்வாத் அப்படின்னு ரெண்டு அதிகரணத்துல சிவாஷ்யத்துல மூணாவது அத்தியாயத்துல இந்த ரெண்டு சூத்திரங்கள் வருது. அதுல என்ன விசாரம் பண்றார், பல விதத்துல விஷய வித்தியைகள் பேசப்பட்டிருக்கேன்னார். இது எல்லாத்தையும் ஒன்னா பண்றதா இல்ல ஏதாவது ஒன்ன பண்ணா போருமா அப்படின்னு கேட்டிருந்தார். இதுக்கு ஏதாவது ஒன்ன பண்ணா போரும், ஏன்னா அவசிஷ்ட பலத்வாத் எதுல எதை பண்ணாலும் அடைய போறதுங்கிறது பகவத் கைங்கரியம் தான். அதனால இதுல ஏதாவது ஒன்ன பண்ணா போரும் அப்படின்னு சொன்னதுனாலே அது பலம் அதிகம் அனாவிருத்தி உக்தே ரிஷ்டிபத்யாது. அனாவிருத்தி உஷ்டே, இதுக்கு ரெண்டுக்குமே அனாவிருத்தித்தம். எதுக்கு மோட்சம் புருஷா ஏதாவது பிரபத்தி பண்ணாலும் பக்தி பண்ணாலும் அனாவிருத்தி, அனாவிருத்தின்னா திரும்பி பிறக்காதபடி நமக்கு மோட்சத்தை களையற்ற கைங்கரியத்தை கொடுக்கும். ஆனா இதுக்கு பக்தி யோகத்துக்கு ஆவர்த்தி உண்டு, இதுக்கு சகத அனுஷ்டம். இது எப்படின்னா புக்தே இஷ்டிவத்யாது, இஷ்டிவது சகத்கிருதா சாஸ்திரார்த்தா அப்படின்ட்டு சொல்லுவார். ஒரு சில யாகங்களை விதிச்சிருக்கு, ஒரு தடவை விதிச்சாலே போறோம், ஒரு தடவை விதிச்சா அதுக்கு சாஸ்திரார்த்தம் வந்துடும். அதே மாதிரி அந்த இஷ்டிகளை போல, இஷ்டிங்கிறது தர்சபூர்ணாதிகள்லாம், அந்த இஷ்டிகளை போல இஷ்டிபத் சார் எது இந்த பிரபத்தியானது சகிருத அனுஷ்டானமா இல்ல பக்தியோ போல அசகிருத அனுஷ்டானமான்னு கேட்டுட்டார். சகிருத அனுஷ்டானம் தான். சகிருத அனுஷ்டானம்னா எப்படி மோட்சம்னா இஷ்டிபத் சார் இஷ்டியை போல அப்படி. நானா சப்தாதி பேதாத் பிரபதன பஜனே சுசிதே சூத்திரகாரீஹி, சூத்திரகாரீஹி வியாசாச்சாரியை, சூத்திரகாரரான வியாசர் இதனாலதான் இத நானா சப்தாதி பேதாதிகரணத்துல நானா சப்தாதி பேதாத் அப்படி விகல்போ அவிசிஷ்ட பலத்வாத் அப்படிங்கிற அதிகரணத்துல இந்த விஷயத்தை காணும். பாஷ்யக்காரர் வியக்தமா பிரபத்தின்னு அங்க சொல்லாட்டி கூட அத்த நியாச வித்யா அபிப்பிரேதா அப்படின்னு சுதப்பிரகாஷிகாச்சாரியர் அஸ்மின் அதிகரணே நியாச வித்யா அபிப்பிரேதா அப்படின்னு எடுத்துட்டு காமிச்சிருக்கார். இந்த பிரபத்தியையும் பக்தியையும் திருவுள்ளத்தை வச்சிருந்துதான் நானா சப்தாதி பேதாதிகரணமும் விகல்போ அவசிய விகல்பாதிகரணமும் வந்தது. அது சூத்திரக்காரர் இப்படி இந்த சூத்திரத்தை சொன்னதனுடையதான உத்தேசியம் இது அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல 15வது ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்தது என்ன கேள்வி வந்துடுத்து, இந்த பக்தி யோகம் 32 இடத்துல சொல்லிருக்கு, வேற வேற பேர்ல சொல்லிருக்கு, எல்லாம் ஒன்னா வேற வேறையா அப்படின்னு கேள்வி. பக்தௌ பக்தௌ அப்படின்னா பக்தி விஷயேன்னு அர்த்தம். பக்திய பத்தி சொல்ற இடத்துல ரங்கபதே, ஹே ரங்கநாதா, ஏதா கலு பசுச்சாகாதிபத் வேதன பசுச்சாகாதிபத், சாக பசு நியாயம்னு ஒரு நியாயம், அந்த நியாயத்தினாலே சொல்லப்படும். அது என்ன சாக பசு நியாயம்ங்கிறதுக்கு சொல்ல போற சொல்லுவோம். வேதன தியான உபாசன தரிசனாதிபச்சாம் விச்சந்தி அபின்னார்த்ததாம், யாரு கே இச்சந்தி தந்திர நிபுணைஹி அபின்னார்த்ததாம் இச்சந்தி. இதெல்லாம் வேற வேறன்னு சொல்லக்கூடாதுன்னு பெரியவர்கள் மகரிஷிகள் பாஷ்யக்கார முதலானவர்கள் அபிப்பிராயப்பட்டார். எது எதுக்கெல்லாம் என்னென்ன சப்தங்களுக்கெல்லாம், ஒரு ஒரு சப்தமும் வேற வேற தாத்துவிலேருந்து வந்திருக்க, வேற வேற தாத்துல இருந்து வந்ததுனால அர்த்தபேதம் இருக்கணுமே, அர்த்தபேதம் இருக்கிறதுனால இது வேற வேறையா இருக்கணுமேன்னு கேட்காதீங்க. எல்லாம் ஒரே ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. வேதனம் அப்படின்னா அறியறதுன்னு அர்த்தம், தியானம்னா தியானம் பண்றதுன்னு அர்த்தம், உபாசனம் பண்றது, தரிசனம், இப்படி எல்லாமே பக்தியத்தான் சொல்லிடுது. அப்ப வேதனம்ங்கிற சப்தத்துக்கும் ஏவம் வேதாங்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி வேதனம்ங்கிற சப்தத்துக்கும் பக்தி யோகம்னு அர்த்தம், தியானம்ங்கிற சப்தத்துக்கும் பக்தி யோகம்னு அர்த்தம், அது மாதிரி உபாசனம்ங்கிற சப்தத்துக்கும் பக்தி யோகம்னு அர்த்தம், தரிசனம்ங்கிற சப்தத்துக்கும் பக்தி யோகம்னு அர்த்தம், பஜனம்ங்கிற சப்தத்துக்கும் பக்தி யோகம்னு அர்த்தம். இப்படி வச்சசாம் இச்சந்தி யாரு, நம்மளுடைய பெரியவாள்லாம் இப்படி இந்த அர்த்தத்தை, இதுக்கு வேற வேற சப்தங்கள், வேற வேற தாதுக்கள்லேருந்து நிஷ்பன்னமான சப்தங்களை இந்த பக்திங்கிற ஒரே அர்த்தத்திலே பெரியவாள்லாம் நினைச்சது போது வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி பெரியவாளுடையதான ஆக்ஞா இருக்கு. இச்சந்தி அபின்னார்த்தாம், அபின்னார்த்தாம், இதுக்கு வேற வேற பின்னார்த்தம் இல்லை. ஏன்னா வேற வேற சப்தங்கள், வேற வேற தாதுக்குள்ளேருந்து வேற வேற பிரகிருதி பிரத்யங்களுடைய சம்யோகத்தினால உண்டான பதங்களா இருக்கிறதுனால வேற வேற அர்த்தங்களோன்னு கிரமிக்காதீங்கோ. இந்த சப்தங்கள் எல்லாம் பக்தியை தான் சொல்றது. எது எது அப்படின்னா உபாய வேதன தியான உபாசன தரிசனம் முதலியதான சப்தங்கள் எப்படி ஒரே அர்த்தத்தை சொல்லுமோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன நியாயம்னா பசுச்சாகாதிபத்து சாக பசு நியாயம்னு ஒரு நியாயம். அது என்ன சாக பசு நியாயம்னா யாகத்துல விதிச்சது வந்தது. சில யாகங்கள்லாம் ஹவிரி யாகம் இருக்கும், பசு யாகம் இருக்கும், இப்படி பலவிதமான யாகங்கள் உண்டு. அதுல பசுவை விதிச்சது, ஆ பசுவை விதிக்கிற இடத்துல பசுனா எஜேதா அப்படின்னு, பசுனா எஜேதாங்கிற சப்தத்துக்கு பசுவை கொண்டு யாகத்தை பண்ணு, பசு சம்யம்பனம் பண்ணி யாகத்தை பண்ணுன்னு அர்த்தம். அந்த பசுங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சதுஷ்பாதவகா பசவகா, நாலு கால் இருக்கக்கூடியதான விலங்குகளுக்கு பசு, நாலு எதுக்கெல்லாம் நாலு கால் இருக்கோ அதுக்கெல்லாம் பசுன்னு பேர், சதுஷ்பாதவகா பசவகா. அப்ப பசுங்கிற சப்தமானது சாமானிய சப்தம். இந்த சாமானிய சப்தம் எங்க பரியவசிக்கும்னா அப்ப நாலு கால் இருக்கிறது தானே எஜேதான், பசுனா எஜேதான் வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன கிடைக்கிறது, பசுவை கொண்டு வந்து சம்யப்பணம் பண்ணி யாகம் பண்ணனு கிடைச்சது. அப்ப எதுக்கெல்லாம் நாலு கால் இருக்கோ அதெல்லாம் யாகத்துல பலி கொடுக்கலாமோ இல்லையோ, அப்படின்னா ஒரு யானையோ ஒரு புலியையோ ஒரு சிம்மத்தையோ கொடுக்கலாமோ, அதுக்கு நாலு கால் தானே இருக்கு. அஸ்வம் நைவ கஜன் நைவ வியாக்ரோ நைவச நைவச அஜாபுத்திரம் பலிந்தத்யா தேவோ துர்பல காதகான்னு ஒரு ஸ்லோகம், நீதி ஸ்லோகம் உண்டு. எங்கேயாவது பலி கொடுக்கறதுக்கு ஒரு யானையோ ஒரு புலியையோ ஒரு சிம்மத்தையோ கொண்டு வந்து கொடுக்கறானோ, இவனை பலி கொடுக்கறதுக்குள்ள சம்யமனம் பண்றதுக்குள்ள அது இவனை சாத்து போடும். அதனால பலிஷ்டதா இருக்கிறவர்கள பலி கொடுக்கறதுல ஒண்ணுங்கல்லாம ஏமாந்தவனா இருக்கிறவங்க தான் பலி கொடுக்கறோம். அஜா புத்திரம் ஆட்டுக்குட்டியை தான் கொடுக்கறோமே தவிர யானையோ சிம்மத்தையோ வியாகரத்தையோ புலியையோ யாரும் பலி கொடுக்கறதுல அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. எதுக்காக சொல்ல வரேன், நாலு கால் இருக்கிறது எல்லாம் பசு பசுன்னு சொன்னோம்னா இந்த பசுத்துவம் நாலு கால் உடையதா இருக்குங்கிறது யானைக்கும் பொதுவா இருக்கு, சிம்மத்துக்கும் பொதுவா இருக்கு, வியாக்ரத்துக்கும் புலிக்கும் பொதுவா இருக்கு. அப்ப சிம்ம வியாக்ர கஜாதிகளையும் பசுங்கிற சப்தத்தினால விவகாரம் பண்ணலாம். அப்ப பசுனா எஜேதாங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், எத்த எது நாலு கால் இருக்கோ அதை கொண்டு வந்து கட்டுன்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லை, பசுனா எஜேதான் சொன்னதுக்கு இந்த பசுங்கிற சப்தத்துக்கு எதுனா அந்த சாகசிய பபாயானு புரூஹி அப்படின்பா யாகத்துவம். சாகசிய சகா சாகா அப்படின்னா சகா அப்படின்னா ஆட்டுக்கு பேர் சகான்னு பேர். அப்ப சாகசி சாகா அப்படின்னா இந்த பசுங்கிற சப்தமானது சாமானிய சப்தமானது சாகாங்கிற மிருக விசேஷத்துல பாடுங்கிறதான மிருக விசேஷத்துல பரியவசானமா. அப்ப சாமானிய சப்தங்கள் விசேஷணத்துல பரியவசிக்கும் அப்படிங்கறதான ஒரு நியாயம், அதுக்கு சாக பசு நியாயம்னு பேர். அப்ப சாமா பொதுவான சப்தங்கள் விசேஷமான இடங்கள்ல போய் பரியவசிக்கணும். அது மாதிரி இங்க வேதனங்கிற சப்தத்தை சாமானிய அர்த்தத்திலையும் உபயோகப்படுத்துறோம், பக்தி யோகம்ங்கிற சொல்றச்சையும் வேதன சப்தத்தை உபயோகப்படுத்துறோம். வேதன தியான உபாசன தரிசன இத்தியாதி சப்தங்கள் சாமான்யமாவும் உபயோகப்படுத்தலாம். இந்த சப்தங்கள் விசேஷமா எங்க போய் முடியும், பக்தி யோகத்தை. அப்ப இதுக்குதான் என்ன பண்ண, பசுச்சாகாதிபது சாகாங்கிறதுக்கு ஆடுன்னு அர்த்தம். யா எப்படி பசுனா ஜுஹோதின்னு சொன்னது சாகசிய பப்பாயானம் புருகி சாக யாத்தனுடையதான பப்பைய கொண்டு வான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த சொன்ன பசு சப்தத்துக்கு இங்க எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், எல்லா விலங்கையும் சொல்லலாமா இருக்க, இது ஆட்ட சொல்றது பசு சப்தத்துக்கு, யாகத்துல ஆடுன்னு தான் அர்த்தமே தவிர மிச்ச பசுக்களை மிச்ச விலங்குகளை நாலு கால் இருக்கக்கூடிய மிச்ச விலங்குகளை இது சொல்ல வந்தது இல்லை அப்படிங்கிறது சாமான்யமானது விசேஷத்துல பரியவசானம் அப்படிங்கறது அந்த நியாயத்தினுடைய சாக பசு நியாயத்தினுடைய விஷயம். அதே மாதிரி இங்க வேதனை தியான உபாசனாதி சப்தங்கள், வேதனை தியான உபாசன தரிசனாதி சப்தங்கள் பக்திங்கிற விசேஷத்துல விசேஷணத்துல சாமானிய சப்தங்கள் பக்திங்கிற விசேஷணத்துல பரியவசானத்தை அடையும். அபின்னார்த்தம் அப்ப இங்க பசுன்னு சொன்னாலும் சாகஹான்னு சொன்னாலும் பின்னார்த்தமான சாகஹாங்கிறதுக்கு ஆடுன்னு அர்த்தம், பசுங்கிற சப்தத்துக்கு பொதுவான பெயர். அப்ப பொதுவான பெயர் சொன்னா கூட அது விசேஷார்த்தத்துலதான் பரியவசிக்கிறது. அப்ப இந்த சாகஹாங்கிற சப்தத்து பசுங்கிற சப்தத்துக்கு இங்க சாகஹான் எப்படி யாகத்துல அர்த்தம் பண்றோமோ அதே மாதிரிதான் இங்க வேதனாதி சப்தங்கள் சாமான்யமா இருந்தா கூட பக்தி யோகத்துல அர்த்தம் பண்ணிருக்கா வேற இது பக்தி யோகத்தை தான் சொல்றது அப்படின்னு பெரியவா நிர்ணயம் பண்ணிருக்கா. இச்சந்தி அபின்னார்த்தாம் இந்த அர்த்தத்தை தான் இச்சந்தி பெரியவா ஆசைப்படுறா. சேரங்கப்பட்டே வியக்தியைக்காது சரணாகதி பிரபதன தியாகம் ஆத்ம நிக்ஷேபன ஞாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணைஹி பர்யாயதாஸ்மர்யதே. இதே மாதிரிதான் வியக்தியைக்காது செய்யறவன் ஒருத்தன் தானே, இதே விஷயம் பக்தி யோகத்துக்கு எப்படி பல பேர் இருக்கோ அதே மாதிரி பிரபத்திக்கும் பல பேர் உண்டு. ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு அர்த்தம். சரணாகதி அப்படின்னா இவனை சரணம் கிரக ரட்சத்திரோகோ அப்படின்னு இவனை ரட்சிட்டாங்கிற விசுவாசத்தோட இவன் தான் நம்மள காப்பாத்துவான்ங்கிற விசுவாசத்தோட ஒருத்தனுக்கு புத்தன் வந்து நிக்கிறது இருக்கு, அதுக்கு சரணாகதினு பேரு. பிரபதனம் பதகதௌ பதங்கிற சப்தத்துக்கு கது கதி போறதுன்னு அர்த்தம், ஒருத்தன் இடத்துல போய் அண்டி இருக்கிறதுக்கு பிரபத்தின்னு பேரு. தியாகம்னா ஒரு விஷயத்தை விடுறதுக்கு தியாகம்னு பேரு. ஆத்ம நிக்ஷேபணம் ஆத்மா ஒருத்தன் கொடுக்கறதுக்கு ஆத்ம நிக்ஷேபணம்னு பேரு. நியாசம்னா ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு நியாசம்னு பேரு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அர்த்த வேதங்கள் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுதான் சொல்லுமான்னு கேட்டா இது ஒண்ணுதான். எப்படின்னா வேதனாதி சப்தங்கள் எப்படி உபா பக்தி யோகத்தை சொல்றதோ, எப்படி யாகத்துல சாக சப்தமானது பசு சப்தமானது சாமானிய சப்தம் பசு சாமான்யமான பசு சப்தம் விசேஷமான சாகத்தை சொல்றதோ, அது மாதிரி சாமானிய விசேஷத்துல சாமானிய சப்தங்களுக்கு எப்படி பரியவசானமோ அதே மாதிரி இங்க வேதனாதி சப்தங்களுக்கு பக்தி யோகத்தை எப்படி பரியவசானமோ அதே மாதிரிதான் நியாச சரணாகதி பிரபதன தியாக ஆத்ம நிக்ஷேபன நியாசம் முதலியதான சப்தங்களுக்கு பிரபத்தியில பரியவசானமாறுது அப்படின்னு பெரியவா இதுக்கு நிர்ணயம் பண்ணிருக்காது. சரணாகதி பிரபதன தியாக ஆத்ம நிக்ஷேபன ஞாசாத்யேஷு ததைவ தந்திர நிபுணை. ததைவ அப்படியே எப்படி பக்தி யோகத்துல சாமானிய சப்தங்கள் விசேஷத்தை பரியவசிச்சதோ அதே மாதிரி இங்கேயும் நியாசாதி சாமானிய சப்தங்கள் பிரபத்திங்கிற விசேஷத்துல பரியவசானத்தை அடையிறது. தந்திர நிபுணை பர்யாயதா இதுக்கெல்லாம் பர்யாயம் பர்யாயம் பர்யாயம்னா இங்கிலீஷ்ல சினானிம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சினானிம் தான் பர்யாயதம். பர்யாயதா சமானார்த்தகம்னு அர்த்தம். பர்யாயதா ஸ்மர்யதே இப்படி ஸ்மர்யதை இவா தன்னுடைய இஷ்டத்துல சொல்லல, இப்படி ஸ்மிருதிகள்ல சொன்ன அர்த்தங்களை ஸ்மிருதிகள்ல வேதத்துல சொன்ன அர்த்தங்களை ஸ்மிருதிகள் ஸ்மரிச்சு சொல்றது. அந்த ஸ்மிருதிகளுடைய பிரமாணத்தினால பெரியவர்கள் இது அவருடைய தாந்தோணைத்தனமான ஒரு நிர்ணயம் இல்ல, ஸ்மிருதிகளினுடையதான போக்கு இப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சிருந்த பெரியவா நம்மளுடைய ஆச்சாரியால் இந்த அர்த்தத்தை இப்படி ஸ்மிருதி சொல்லியிருக்கு. அது நல்ல ஞாசாதி சப்தங்கள் எல்லாம் பிரபத்திங்கிற விசேஷணத்துலதான் பரியவசிக்கும் அப்படிங்கிறத எப்படி பக்தி யோகத்தை வேதனாதி சப்தங்கள் பக்தியில பரியவசிக்கிறதோ, எப்படி பசு சப்தமானது சாகத்துல பரியவசிக்கிறதோ அது மாதிரி ஞாசாதி சப்தங்கள் பிரபத்தியில பரியவசானத்தை அடையும் அப்படின்னு ஸ்மிருதி பிரமாணத்தை கொண்டு நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா. அதனால ஒன்னொன்னும் வேற வேறன்னு நினைச்சுக்க வேண்டாம், எல்லாம் பிரபத்தியை தான் சொல்லும். எப்படி இந்த பிரபத்திக்கே பல பேர். ஹலோ ஹலோ அடியே வித்யைக்ய சரணாகதி பிரபதன தியாக ஆத்ம நிக்ஷேபன ஞாசாத்யேஷு ததைவ தந்த நிபுணை பர்யாயதா ஸ்மர்யதே. அப்படிதான் பெரியவாளால பர்யாயதா ஸ்மர்யதே, இந்த பிரபத்தியினுடைய பர்யாயத்துவம், பர்யாயத்துவம்னா ஒரு சமானார்த்தகமா இருக்கக்கூடியதான தன்மையானது ஸ்மர்யதே. ஸ்மர்யதேனா அவளால சொல்லப்பட்டது இல்ல, அவ ஸ்மிருதிகள்ல சொன்ன விஷயங்களை திருவுள்ளத்துல நினைச்சு இந்த அர்த்தத்தை பரியாயமான அர்த்தத்தை இதுக்கு சமம் அப்படிங்கிற சமானார்த்தகங்கிறத நிர்ணயம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு. இந்த சப்தங்களுக்கு எல்லாம் எப்படின்னா போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன அண்மையம்னா நானா சப்தாதி பேதாத்துங்கிற சூத்திரார்த்தத்தை தான் கொண்டு இங்க சொன்னேன். அப்ப ஞானா சப்தாதி பேதாது வேற வேற சப்தத்துல இருக்குங்கிறதால வேற வேற நினைச்சுக்காதீங்கோ, இது எல்லாம் ஒரே பலனை கொடுக்கறது, எல்லாம் பிரபத்தியை தான் எல்லாம் பக்தியை தான் சொல்லும் அப்படிங்கிறதுக்காக இந்த நானா சப்தாதி பேதாத்துங்கிற சூத்திரத்தை நானா சப்தாதி பேதாத் பிரபதன பஜனே சூத்திரத்தே சூச்சித்தே சூத்திரக்காரி அந்த அர்த்தம் சூச்சித்தம்னு சொன்ன சூச்சித பதத்துக்கு அவர் குறிப்பால உணர்த்தினார்னு அர்த்தம். சூத்திரக்காரர் வியக்தமா கண்டோக்தியா சொல்லல, ஆனா சூச்சிதா சூச்சிதான்னா அவரை குறிப்பால உணர்த்தினார் சூத்திரக்காரரான வியாசாச்சாரிய. அவருக்கு திருவுள்ளத்துல இருந்த குறிப்பு என்னங்கறத பின்னாடி சொன்னார். அதுதான் என்ன அப்படின்னா நானா சப்தாதி பேதம் பல பல சப்தங்களாலே கூப்பிடப்படுகிறது இந்த ஞாச வித்யை பக்தி அப்படிங்கறத சொன்னாரு. என்னென்ன பேர்லங்கிறதுக்கு அதுக்கு எப்படி நாம நயனம் பண்ணும், வேற வேற நினைச்சுக்காதீங்கோ, பக்தி வேதனம்ங்கிறதோ தரிசனம்ங்கிறதோ தியானம்ங்கிறதோ உபாசனம்ங்கிறதோ வேற வேற நினைச்சுக்காத, இது எல்லாம் பக்தியை தான் சொல்றது. எப்படி சாமானிய சப்தங்கள் பரியவசானமானது விசேஷணத்தை எப்படி பரியவசிக்குமோ, எப்படி பசு சப்தமானது சாகத்துல பரியவசிக்கிறதோ, அதே மாதிரி உபாசனாதி சப்தங்கள் பக்தியில பரியவசிக்கும். எப்படி உபாசனாதி சப்தங்கள் பக்தியில பரியவசிக்கிறதோ அப்படியே ஞாசாதி சப்தங்கள் பிரபத்தியில பரியவசிக்கும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவா நமக்கு ஸ்மிருதிகளை கொண்டு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கா இந்த ஸ்லோகத்தை. உபாசனேபனேபனேபனியேஷு தந்திர நிபுணை கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.